26வது நாளுக்கான தியானம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க் 9:23. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்னும் தேவ ஊழியர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். ஒரு நாள் அவர் 2 கால்களையும் இழந்த ஒரு செல்வந்தரின் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருந்தார். விருந்து மேஜையில் இருவரும் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது ஊழியர் சொன்னார், சகோதரனே, தேவன் உங்களுக்கு மறுபடியும் கால்களை கொடுக்க விரும்புகிறார் என்று. அதை கேட்ட செல்வந்தர் நம்பிக்கையற்றவராக, எனக்குத்தான் 2 கால்களும் இல்லையே, இனி கால்கள் எப்படி வளரப்போகிறது என்றார். ஊழியர், தேவன் யாவற்றையும் செய்ய வல்லவர் என்றார். அவரது மனதில் விசுவாசம் துளிர்த்தது. ஆவியானவர் செல்வந்தரிடம், இன்றே கடைக்கு போய் உன் கால்களுக்கு காலணிகளை வாங்கிக்கொள் என்றார். செல்வந்தர் கடைக்கு போய் 1 ஜோடி காலணிகளை கேட்டார். கடைக்காரர் மேலும் கீழும் பார்த்தார். உங்களுக்குத்தான் கால்கள் இல்லையே, எந்த அளவில் காலணி கொடுக்க வேண்டும் என்றார். அவர் 7ஆம் நம்பர் காலணியை வாங்கி வீட்டிற்கு வந்து தனது மூடமான கால்களில் போட்டு பார்த்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அந்த அறையை நிரப்பிற்று. 1 நொடியில் மலமலவென்று கால்கள் வளர்ந்தன. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் வாங்கி வந்த 7ஆம் நம்பர் அளவில்தானே அவர்கள் கால்கள் வளர்ந்தன. மகிழ்ச்சி தாங்க முடியாமல் துள்ளி குதித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 வேதம் கூறுகிறது. ஆபிரகாமின் விசுவாசமும் அப்படியே இருந்தது. சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும், விசுவாசிக்க இயலாத நேரத்திலும் தனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான் என்று விசுவாசித்தார். 100 வயதாகி சரீரம் செத்த ஒருவனால் குழந்தை பிறப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமாகுமா? ஆனால் விசுவாசித்த ஆபிரகாமுக்கு அந்த அற்புதம் நடந்ததே. இன்று உங்களை அழுத்துகிற பிரச்சனையின் மத்தியில் தேவனை விசுவாசிக்க இயலாத சூழ்நிலை இருக்கும் சகோதரனே, சகோதரியே, நான் இருக்கும் இந்த வியாதியில், இந்த பிரச்சனையில் எந்த அற்புதமுமே நடக்க முடியாது. என்னை விடுவிக்க யாராலும் முடியாது. நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? என் பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்று அற்புதங்களை செய்யும் நம் தேவனை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்கள் செய்து உங்களை விடுவிப்பது தேவனுக்கு லேசான காரியம். நம் வியாதியின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் அவற்றில் நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நம் தேவன் விரும்புவதில்லை. அவற்றை மாற்ற வல்லவர் அவரே என்ற விசுவாசம் நம் உள்ளத்தில் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்து தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். கர்த்தர் அற்புதம் செய்யும் போது மற்றவர்கள் வியப்புக்குள்ளாகி, இந்த காரியம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் வண்ணம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு இருக்கிறது. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதருக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலம் உள்ளவன் பலம் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்வதைப் போல, நாங்கள் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. விசுவாசித்து பெரிய அற்புதங்களை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.